புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. உன்னாச்சி பாரு இது வர வேண்டா நவ்வூரு அண்ணாச்சி மூளை முடிச்சது பொன்னா நவ்வேலை. அட வீராப்பும் பொல்லாப்பும் பொலியா போச்சு அம்மம்மா. புதியது பிறந்தது பழையது ஒருந்தது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. பொன்னாச்சி பாரு இது வர வேண்டா நவ்வூரு அண்ணாச்சி மூளை முடிச்சது பொன்னா நவ்வேலை. அட வீராப்பும் பொல்லாப்பும் பொய்யா போச்சு அம்மம்மா. புதியது பிறந்தது பழையது ஒருந்தது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அண்ணன் மொழியை கேட்டிடனும் ஓரிரத்து மக்கள் தான் ஓர்வயத்து பிள்ளைதான். அடியம்மாடி தெம்மாங்கு பாட்டு பாடும் நாள் தானோ. புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே. ஒன்னாச்சி பாரு இது வர ரெண்டா நவ்வூரு அண்ணாச்சி மூளை முடிச்சது பொன்னா நவ்வேலை. அட வீராப்பும் பொல்லாப்பும் பொய்யா போச்சு அம்மம்மா. புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே.